சதுருத்தமான் நாராயணம் ரங்கநாதம் பிரணமாமி புனப்புனா. ஒருவருடைய அப்பாவும் அம்மாவும் பிராமணனாக இருந்தால் மாத்திரம் போடாது, அதனால் ஒருவரும் பிராமணனாக விட முடியாது. ஆக பிராமணனாக இருக்க வேண்டிய தகுதி அதனால் பெறுகிறான். அவர்கள்தான் நகல் பிராமணனாக எப்பொழுது ஆகிறான் என்று கேட்டால், அட்ட வருஷம் பிராமணன் உபநயித்தார் என்று வேதத்தில் இருந்தபடி கர்ப்பாஷ்டமத்தில், அதாவது 8 வயதிலிருந்து ஆரம்பித்து என்ன 16 வயது வரையிலும் அவன் உபநாதத்துக்கு உபநயனம் பண்ணிட்டு, அதில் கர்ப்பாஷ்டமத்திலேயே உபநயனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். அப்படி உபநயனம் ஆகி பிரம்மோபதேசம் ஆகி அவன் நகரக சிந்தியா உபாசித்தார் என்ற வாக்கியப்படி ஒரு நாள் முழுவதும் 3 வேளையும் பண்ண வேண்டிய சந்தியாவனத்தை பண்ணி காயத்ரி ஜெபம் ஏற்படுத்துகிறானோ அவன் தான் உண்மையான பிராமணனாக ஆகிறான். அவனுக்கு தான் வேதாட்சியம் பண்ணி வைக்கிறது. அப்படி 3 வேளையும் சந்தியாவனம் பண்ணாதான் அவன் பிரச்சனாக சந்தியாசீனா அசுதிகை நித்தியம் அனுராக சர்வகர்மது எதிர்ந்த துரத்தையை கற்கனன் சத்திய சலபா சொல்லி சந்தியாவனம் பண்ணாலும் நித்தியம் அதிர்ச்சி எப்பொழுதும் திருட்டு காரணம் மாதிரி ஆகிவிடுவான். எப்படியானால் 10 நாள் திருட்டு, 3 நாள் திருட்டு, 1.5 திருட்டு எல்லாம் சொல்லுகிறார்கள். அது மாதிரி திருட்டெல்லாம் குறிப்பிட்ட நாள் அவ்வளவுதான். ஆனால் சந்தியாவனம் 3 வேளை யார் பண்ணவில்லையோ அவன் வந்து நித்திய திருட்டு காரணமாக ஆகிறான் என்று சொல்லுவது காலத்தான். ஆகினால அவன் அப்படி சந்தியாவனம் பண்ணாதவன் அனகனால் தடகன் முழுவதும் எந்த விதமான நல்ல காரியங்களை செய்வதற்கு அவன் தகவியத்தனாக இருக்கும். கோவிலுக்கு போய் பெருமாளை தெரிவித்திருக்கோம், ஆற்றிலேயே மங்களமா நல்ல காரியங்களை கொடுத்திருக்கோம், பரதாராதனம் கொடுத்திருக்கோம், மற்ற ஆத்திரத்தில் வந்தாங்க வந்த மாதிரி எந்த காரியம் இருந்தோ எதுவுமே பண்ணுவதற்கு அவனுக்கு தகுதி கிடையாது என்று சாஸ்திரம் தெரிகிறது. அப்படி அவன் பண்ணுறது எல்லாம் நல்ல காரியங்களை பண்ணியாகும் அவன் நரசிய பகவான் தரமாட்டான் என்று சொல்லுகிறது. ஆக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாக வைத்திய காரியங்களுக்கு சந்தியாவனம் மிக முக்கியமானது. சரி, இதாவது ஒவ்வொருவரும் பண்ணியே ஆகணும். சந்தியாவனம் பண்ணாதவனால் அவன் பிரச்சனாக ஆகணும். ஆக இது சில கண்டாவது என்று இயற்கையாகவே ஜாலியில் பிறந்தவன் அவனவரை இவன் மட்டமாக ஆகலாம். உயர்ந்த உயிரை பிறந்து நல்ல பிராமணனாக திகழ வேண்டியவன் சந்தியாவனம் பண்ணாத காரணத்தினாலே போதாளத்தில், அதாவது மிக மட்டமான அந்த கண்டாவதோட மட்டமான ஒரு நிலையை அடையாளம் என்று சாஸ்திரம் செய்கிறது. அதனால ஒவ்வொரு நாட்டுக்குள்ள ஒரு ஊருக்கும் பராமரி அனைவரும் சந்தியாவனத்தை விடாமல் அவசியம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணாதவனால் தேவையில்லை. ஆக அந்த சந்தியாவனத்தை பண்ணுவதற்காக ஒருவர் சந்தியாவனத்தை எப்படி பண்ண வேண்டும் என்று பண்ணி காட்டுகிறார். அதை பார்த்து பார்த்தாவது அங்கிருந்து அதை பின்பற்றி ஒவ்வொருவரும் சந்தியாவனம் பண்ண தொடங்க வேண்டும். ஆனால் ஒருவரும் சந்தியாவனம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் செய்தார். ஒருவன் உடல்நிலை சரியில்லை, அப்பொழுது சந்தியாவனம் பண்ணப்படுகிறது என்று கேள்வி ஏறும். உடல்நிலை இல்லையாத போதும் அவருடைய நண்பர்கள் இவனுக்காக நான் இந்த சந்தியாவனத்தை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் பண்ணிக் கொண்டு அவனை பண்ணுகிறேன். அப்படி யாரும் தங்கியே இல்லை, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கான். அப்போ சந்தியாவனம் எப்படி பண்ணுறது அப்படின்னா பிறர் பண்ணலாம், பிறர் பண்ணி அதாவது பண்ணலாம். அல்லது வெளியூர்களுக்கு போகிறோம் அப்போ என்ன பண்ணுவதுன்னு கேட்டால், வெளியூருக்கு போகும்போது பண்ண முடியாதவனால் மறுபடியும் நாம் அகத்திற்கு வீட்டிற்கு வந்த பிற்பாடு அந்த சந்தியாவனத்தை நேரத்தில் விடப்பட்டு போன சந்தியாவனத்தை இப்பொழுது செய்கிறேன் என்று சொல்லி சமீபத்தில் கொண்டு அந்தந்த பொருளை அகற்றிருக்கும் காயம் சந்தியாவனம் அத்தியகரிசே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு மத்தான் அவர் பண்ணிருக்கிறது. அதனால் ஒரு நாளும் ஒரு வேலை கூட சந்தியாவனத்தை விடுவதற்கு பிராமணனுக்கு தகுதி கிடையாது. ஆகவே எனக்கு எல்லாவற்றையும் பரிகாரம் இருக்கிறார். சந்தியாவனத்தை விடாமல் வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக நடத்த முடியும். ஆனால் அவசியம் எல்லாரும் சந்தியாவனத்தை பண்ணி பிராமணர்களாக இருந்து அது மூலம் காயத்தை யோகம் பண்ணதுனால நல்ல அடிமையும் பெற்று நல்ல கேமத்தையும் வருவார்கள் எல்லாரும். அதனால நமக்கு கேமத்தை கொடுத்துக்கூடிய சந்தியாவனத்தை கட்டாயம் பண்ணுங்கள் என்று நாம் இதனால் கேட்டுக் கொடுக்கிறோம்.